பிள்ளையா சதுர்த்தி, பிள்ளையா சதுர்த்தி, பிள்ளையா சதுர்த்தி, பிள்ளையா சதுர்த்தி. ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் ஓம் கணபதி, ஓம் தரிடதும் தரிடதும் தரிடதும் தரிடதும் தரிடதும் தரிடதும் தரிடதும் தரிடதும் தரிடதும் தரிடதும் தரிடதும் தரிடதும் தரிடதும் தரிடதும் தரிடதும் தரிடதும் தரிடதும் தரிடதும். பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளைகளே நீங்கள் வாருங்கள். பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளையார் நாமத்தை பாடுங்கள். கரிய பிள்ளையார் ஆவணி மாசம் அவதரித்தார், அவர் ஆவணி மாசம் அவதரித்தார். பெரிய பிள்ளையார் கரிய பிள்ளையார் ஆவணி மாசம் அவதரித்தார். அவர் அன்னை தந்தையை வலமும் வந்து அம்மை அப்பனே உலகம் என்றார், அந்த அம்மை அப்பனே உலகம் என்றார். பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளைகளே நீங்கள் வாருங்கள். பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளையார் நாமத்தை பாடுங்கள். பிள்ளையார் நல்ல பிள்ளையார் சுண்டலி வாகனம் கொண்டவரா, சுண்டலி வாகனம் கொண்டவரா. செல்ல பிள்ளையார் நல்ல பிள்ளையார் சுண்டலி வாகனம் கொண்டவரம். நாம் வெல்ல பொறியவள் விருந்து படைத்தால் வேண்டிய வரங்கள் தருபவராம், அவர் வேண்டிய வரங்கள் தருபவராம். பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளைகளே நீங்கள் வாருங்கள். பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளையார் நாமத்தை பாடுங்கள். பிள்ளையார் ஆசை பிள்ளையார் அரசமரத்தடி அமர்பவரா, அவர் அரசமரத்தடி அமர்பவரா. ஆத்து பிள்ளையார் ஆசை பிள்ளையார் அரசமரத்தடி அமர்பவரம். நாம் நோக்கும் நோன்புகள் ஏற்றுக்கொள்ளுவார் நோய் நொடி தீர்க்கும் வைத்தியராம், அவர் நோய் நொடி தீர்க்கும் வைத்தியராம். பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளைகளே நீங்கள் வாருங்கள். பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை வந்தது பிள்ளையார் நாமத்தை பாடுங்கள்.